ராமானுஜதயாபாத்ரம்யான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் ஸ்ரீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாருண்ணச் சொன்ன பழமொழியுள் ஓருன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு. ஆறு பிரபந்தத்திற்காக ஆறு நாட்கள் தூப்புள் சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீ வரதின் மரியாதைகள் என்ற விஷயத்தை பற்றி உபன்யசிக்க வேண்டும் என தினந்தோறும் தேசிகன் என்ற குழுவினர் அடியனை நியமித்தனர். இவ்விஷயத்தை பற்றி ஏற்கனவே அடியன் சுவாமி தேசிகனுடைய 751வது திருநக்ஷத்திர சமயத்தில் கட்டுரையாக வியாசமாக அடியன் எழுதினேன். அதையே உபன்யாச ரீதியில் சொல்ல வேண்டும் என தினந்தோறும் தேசிகன் என்ற குழுவினர் அடியனை நியமித்தனர். சிலருக்கு வியாசமாக இருந்தால் அதை படித்து ரசிக்க வேண்டும், சிலருக்கு உபன்யாசமாக இருந்தால் அதை கேட்டு இன்புற வேண்டும். லோகோ பின்னருச்சிகி என்ற வசனத்தின்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி ரசனை. அதன்படி ஏற்கனவே அடியன் வியாசமாக எழுதியதை இப்பொழுது உபன்யாசமாக அவர்கள் நியமித்தபடி யதாமதி விஜாபிக்கிறேன். கமலையுடன் அரசாலும் கருகிரி மேல் காவலனான ஸ்ரீ வரதனை சுவாமி தேசிகன் செந்தமிழில் ஆறு பிரபந்தங்கள் பாடியுள்ளார். அவை அடைக்கலப்பத்து, மீகிரத மானியம், திருச்சின்னமாலை, பன்னிரு நாமம், அர்த்த பஞ்சகம், வைஷ்ணவ தினசரி என்பதாக இந்த ஆறு பிரபந்தத்திற்காக தேவப்பெருமாளை பற்றி பாடிய இந்த ஆறு பிரபந்தத்திற்காக ஆறு நாட்கள் தூப்புள் சுவாமி தேசிகனுக்கு தேவப்பெருமாள் மரியாதை செய்கிறார். இந்த விஷயத்தை பற்றி விஜயாபிப்பதற்கு முன் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சகிருதையர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சுவாமி தேசிகன் வைஷ்ணவி தினசரி என்கிற ஒரு பிரபந்தத்தை தேவப்பெருமாள் பேரருளாணி குறித்து பாடியுள்ளார். இந்த வைஷ்ணவி தினசரி என்பது பஞ்சகாலத்தில் செய்ய வேண்டிய நம்முடைய கர்மாக்களை பற்றியதாகும். தினந்தோறும் நாம் செய்ய வேண்டிய ஐந்து காலங்களில் செய்ய வேண்டிய கர்மாக்களை பற்றி அதில் பாடியுள்ளார் சுவாமி தேசிகன். அந்த ஐந்து காலத்தையும் பகவதாராதனமாக நாம் கைங்கிற நம்முடைய கர்மாக்களை செய்ய வேண்டும். குலசேகர ஆழ்வார் இருமுப்பொழு தேத்தி என்கிறார். இந்த பஞ்சகாலத்தில் நாம் பகவதாராதனமாக நம்முடைய கர்மாக்களை செய்ய வேண்டும் என அதே சுவாமி தேசிகன் வைஷ்ணவ தினசரி என்ற பிரபந்தத்தில் பாடியுள்ளார். இந்த பஞ்சகாலமாவது அபிகவனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம் என்பதாக இந்த வைஷ்ணவ தினசரி என்கிற பிரபந்தத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் இரண்டு இரண்டு பாசுரமாக 10 பாசுரங்களை அருளியுள்ளார் சுவாமி தேசிகன். முதல் இரண்டு பாசுரங்களில் அபிகவனத்தையும், அடுத்த இரண்டு பாசுரங்கள் உபாதானமும், அதற்கடுத்த இரண்டு பாசுரங்களில் இஜ்ஜையும், 7-8 பாசுரங்களில் சுவாத்தியாயமும், 9-10 யோகத்தை பற்றியும் பாடியுள்ளார். எல்லா காலத்திலும் பேரொருளாகனை சிந்தை செய்து அவனுக்காகவே பேரொருளுக்காகவே பகவத் அர்ப்பணமாக செய்ய வேண்டியது, பேரொருளாளனுக்காக நாம் செய்ய வேண்டும், அவனுடைய கைங்கரியமாக செய்ய வேண்டும் என்பதாக அதில் பாடியுள்ளார். இப்படி வைஷ்ணவி தினசரி என்கிற பிரபந்தத்தில் பஞ்சகாலத்திலும் பேரொருளாளனான ஸ்ரீ வரதனை நினைத்தே ஸ்ரீ வரதனுக்காகவே நாம் அந்த கர்மாக்களை ஸ்ரீ வரதனின் பேரொருளாளனின் கைங்கரியமாக செய்ய வேண்டும் என பாடியதற்காக ஸ்ரீ தேவப்பெருமாள் அந்த 5 காலங்களிலும் தூப்புள் சுவாமி தேசிகனுக்கு சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எழுந்தருளி தேசிகனுக்கு மரியாதைகள் செய்கிறார். இதை நம் பெரியோர்கள் ரொம்ப அழகாக அனுபவித்து கூறியுள்ளனர். ஒரு விஷயத்தை என்னவென்றால், சுவாமி தேசிகன் நாம் பஞ்சகாலத்திலும் எப்படி நம்முடைய கர்மாக்களை பகவதர்ப்பணமாக பகவத் கைங்கரியமாக செய்ய வேண்டும் என்பதை பாடினாரோ, அதற்கு மேல் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் சுவாமி தேசிகன் இந்த பஞ்சகாலத்தை எப்படி அனுஷ்டித்தார் என்பதை தேசிக தினசரியா என்கிற ஸ்தோத்திரத்தில் அருளியுள்ளார். வைஷ்ணவ தினசரியில் சுவாமி தேசிகன் தேவபெருமாளை குறித்து பாடினார். தினசரியா ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் எப்படி அனுஷ்டித்தார் என்பதை பாடியதோடு அவர் தேவப்பெருமாளையே அஞ்சு காலத்திலும் நினைந்து தன்னுடைய கர்மாக்களை அனுஷ்டித்தார் அப்படின்றதை ஹிப்புண்டரீகே வரதம் சதாரம் என்கிற ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஆரம்பத்தில் ஸ்ரீ ரங்கநாதனை அபிகமன உபாதான காலங்களில் பாடிவிட்டு இஜ்ஜா காலத்தில் வரதனையே ஆராதிக்கிறார் என்று சாதித்து, பிறகு சாயந்தனம் கர்ம சமாப்த பிரஷாத் என்கிற ஸ்லோகத்தில் சாயங்காலத்தில் சாயங்கால கர்மாவை தாம் முடித்துக்கொண்டு சிஷ்யர்களுடன் குலதெய்வமான வரதனை சேவிக்கிற சுவாமி தேசிகனை ஸ்மரிக்கிறேன் சேவிக்கிறேன் என்பதாக குமார வரதாச்சாரியர் சாதிக்கிறார். அதன் பிறகு கடைசியில் ஹிருப்புண்டரீகே வரதம் சதாரம் என்பதாக சுவாமி தேசிகனுடைய ஹிருதய கமலத்தில் எப்பொழுதும் ஸ்ரீ தேவபெருமாளே நிறுத்திக் கொண்டு அவரே ஆராதிக்கிறார் என்பதாக சாதிக்கிறார். ஆராதியே தேசிகம் அஸ்மதீயம், அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனை நாம் அடியன் ஆராதனம் செய்கிறேன் என்பதாக சாதிக்கிறார். எனவே அந்த சுவாமி தேசிகனும் அனுஷ்டித்ததிலும் தேவபெருமாளையே எப்பொழுதும் ஆராதிப்பதாக சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் பஞ்சகாலத்தில் எப்படி நாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை கூறினார். சரி, அவர் சுவாமி தேசிகன் அனுஷ்டித்ததை கூற வேண்டும் இல்லையோ, அதை குமார வரதாச்சாரியார் தினசரியா ஸ்தோத்திரத்தில் சாதிக்கிறார். இங்கு விஷயம் என்னவென்றால், இப்படி வைஷ்ணவ தினசரியில் பஞ்சகாலத்தில் நாம் செய்ய வேண்டிய கர்மாவை ஸ்ரீ பேரருளாளனின் கைங்கரியமாக செய்ய வேண்டும் என்று சுவாமி தேசிகன் அருளியதால் ஸ்ரீ பேரருளாளான தேவப்பெருமாள் வரதன் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு அந்த பஞ்சகாலத்திலும் எழுந்துருளி சுவாமி தேசிகன் மரியாதை செய்கிறார். இதை நம் பெரியோர்கள் அனுபவித்து கூறியுள்ளனர். அது எந்தெந்த காலத்தில் எந்தெந்த உற்சவத்தில் இப்படி நடக்கின்றன என்பதை மிகவும் அற்புதமாக அதை காஞ்சிபுரம் பெரியோர்கள் கூறியுள்ளனர். முதலில் அபிகவன காலம் சித்ரா பௌர்ணமி உற்சவம் திரும்புகாலில் பிராமயாமத்தில் தூக்குள் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எழுந்துருளி தேசிகனுக்கு மரியாதை செய்கிறார். மாலையும் ஸ்ரீ சடாரியும் அன்றைய தினம் அபிகவன காலத்தில் சுவாமி தேசிகனுக்கு மரியாதையாகும். தேவபெருமாளிடத்திலிருந்து இரண்டு உபாதான காலம், இந்த உபாதான காலத்தில் மரியாதையானது கருடோத்சவத்தன்று காலை அந்த 6:30 மணி வாக்கில் கருடாருடனாக எழுந்திருக்க வரதனிடத்திலிருந்து மாலையும் ஸ்ரீ சடாரியும் தூப்பூர் சுவாமி தேசிகனுக்கு மரியாதையாகும். மூன்றாவதாக இஜ்ஜா காலம், அந்த இஜ்ஜா காலத்திலும் தேவப்பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்துடன் எழுந்துருளி அஞ்சாம் உற்சவம் பிரம்மோத்சவத்தில் அஞ்சாம் உற்சவம் அன்று தூப்பூர் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எழுந்துருளி தேசிகனுக்கு தாயார் ஸ்ரீ சடாரியோட தாயார் ஸ்ரீ சடாரியாக மரியாதை அளிக்கிறார். அடுத்து சுவாத்தியாய காலம், அனுஷ்டான குல உற்சவத்தன்று சுவாத்தியாய காலத்தில் தூப்பூர் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எழுந்துருளி தேவபெருமாள் மரியாதை செய்கிறார். ஐந்தாவதாக யோகம், யோக காலத்தில் புண்ணியகோட்டி விமானத்தன்று 9 பிரம்மோத்சவத்தின் 9 உற்சவத்தின் அன்று புண்ணியகோட்டி விமானத்துடன் எழுந்துருளி தூப்புள் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எழுந்துருளி தேசிகனுக்கு பரிவட்டம் மாலை பரிவட்டம் ஸ்ரீ சடாரி மரியாதைகளை அருளுகிறார் ஸ்ரீ தேவப்பெருமாள். இப்படி அஞ்சு காலத்திலும் தூப்புள் தேசிகன் சன்னதிக்கே தேவப்பெருமாள் எழுந்துருளி தேசிகனுக்கு மரியாதை அருளுகிறார் என்பதாக ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பெரியோர்கள் சாதித்தனர். 6 பிரபந்தத்திற்காக 6 மரியாதைகள் அப்படின்ற என்கிற வியாசத்தை அடைய எழுதியவுடன் இதை வாசித்துவிட்டு காஞ்சிபுரம் பெரியோர்கள் இப்படியாக ரசித்துள்ளதாக நம்மிடம் பல பேர் கூறினர். இவ்விஷயம் ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான், ஆனால் அது வந்து ஐந்து காலத்தையும் 5 நாள் தேவபெருமாள் தூப்புள் தேசிய சன்னதிக்கு வந்ததும் சேர்த்து அனுபவித்து கூறினார்கள். அதே போன்றே இந்த 6 பிரபந்தத்திற்காக 6 நாட்கள் மரியாதைகள் அதை போன்றே சேர்ந்துள்ளது வந்துள்ளது என்பதாக பெரியோர்கள் அப்பொழுதுதான் கூறினார்கள். அதனால் அது அந்த விஷயத்தை குறிப்பிட வேண்டும் என்பதாக அதை முக்கியமாக கூறிவிட்டு அதைத் தொடர்ந்து எந்தெந்த தினத்தில் இந்த மரியாதைகள் நடைபெறுகின்றன, 6 எந்தெந்த பிரபந்தத்திற்காக எந்தெந்த தினத்தில் எந்தெந்த உற்சவத்தில் இம்மரியாதைகள் நடக்கின்றன என்பதை மேற்கொண்டு இப்போது கூறுகிறேன். எந்தெந்த பிரபந்தத்திற்காக எந்தெந்த தினம் தேவப்பெருமானிடத்திலிருந்து சுவாமி தேசி இந்த தூப்புள் சுவாமி தேசிகனுக்கு மரியாதைகள் என்பதை பார்ப்போம். முதலில் வைஷ்ணவ தினசரி என்கிற பிரபந்தத்திற்காக சித்ரா பௌர்ணமி என்று மரியாதை. சித்ரா பௌர்ணமி திரும்புகாலில் பிராமயாமத்தில் தூப்புள் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு தேவப்பெருமாள் எழுந்து வழி மரியாதை செய்கிறார். இம்மரியாதை வைஷ்ணவ தினசரி என்கிற பிரபந்தத்திற்காக. எப்படியெனில் இந்த 5 காலத்தில் வைஷ்ணவ தினசரி என்கிற பிரபந்தம் 5 காலத்தில் பேரின் கைங்கரியமாக நாம் செய்ய வேண்டிய கர்மாவை பற்றி கூறினார். அந்த 5 காலத்தில் மிகவும் உயர்ந்ததான காலம் பிராமயாமம். அந்த பிராமயாமத்தில் சுவாமி தேசிகனுக்கு தேவபெருமான் மரியாதை செய்கிறார். வரியிருள் அழிவதன் மனம் வரும் உணர்வொடு கரிகிரி மருவிய கரியவர் அடியினை பறிவொடு வரவுணல் அடியவர் பழவுரை அரியறி அரி அரி அரி அரி அரியே என்பதாக இந்த பிராமயாமத்தில் துயிலிருந்து அரியின் நாமத்தை 7 தடவை 7 முறை நாம் கூற வேண்டும். அந்த சமயம் பிராமயாமமானது உயர்ந்ததான காலம். இந்த 5 காலங்களில் இது உயர்ந்ததான காலம். அந்த உயர்ந்த காலத்தை பற்றி முதலில் கூறியுள்ளார் சுவாமி தேசிகன். அது இந்த வைஷ்ணவ தினசரி என்கிற பிரபந்தத்தில் கூறியுள்ளதால் அந்த சமயத்தில் சுவாமி தேசிகனுக்கு தேவப்பெருமானிடத்தில் மரியாதை ஆனதால் அது ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி என்கிற பிரபந்தத்திற்காக என்பதாக அன்வயம் செய்யலாம். இரண்டாவதாக திருச்சின்னமாலை என்கிற பிரபந்தத்திற்காக கருடோத்சவத்தன்று தேவப்பெருமானுடைய கருடோத்சவத்தன்று சுவாமி தேசிகனுக்கு விசேஷ மரியாதை. இது எப்படி எனில் இது எப்படி திருச்சின்னமாலைக்காக என்றால் தேவப்பெருமானுடைய பிரம்மோத்சவத்தின் போது பெரிய காஞ்சியில் பிரபந்தம் பாடக்கூடாது என்று சிலர் தடுத்தனர். ராஜவீதியில் எழுந்துள்ள சமயத்தில் பிரபந்தம் பாடுவது வழக்கம். தேவப்பெருமாள் பிரம்மோத்சவத்தில் ராஜவீதியில் தான் பிரபந்தம் செய்வது வழக்கம். அப்பொழுது பெரிய காஞ்சியில் சிவகாஞ்சி என்று கூறுவார்கள். அங்குதான் பிரபந்தத்தை தொடங்கி திவ்ய பிரபந்தத்தை தொடங்கி அங்கு அந்த ராஜவீதியில் சேவாகாலம் செய்து முடிக்க வேண்டும். பெருமாள் எழுந்தருளுகிற சமயத்தில் திவ்ய பிரபந்தத்தை தொடங்கும் போது சிலர் தடுத்தனர். இங்கு தமிழ் பிரபந்தம் பாடக்கூடாது என்பதாக. அப்பொழுது சுவாமி தேசிகன் வாதம் செய்து அவர்களை ஜெயித்து திவ்ய பிரபந்தத்தை இங்குதான் பாட வேண்டும் இங்கு பாட வேண்டும் என்பதாக ஸ்தாபித்தார். பெரிய காஞ்சி ஆகையால் பிரம்மோத்சவத்தில் இன்றளவும் கூட பெரிய காஞ்சியில்தான் திவ்ய பிரபந்தம் தொடக்கம். அங்கு ஸ்தாபித்ததால் அங்கு திவ்ய பிரபந்தத்தை சுவாமி தேசிகன் வாதம் செய்து ஸ்தாபித்ததால் தேவப்பெருமாள் உகந்து சுவாமி தேசிகனுக்காக தம்முடைய திருச்சின்னத்தில் ஒரு திருச்சின்னத்தை சுவாமி தேசிகனுக்காக வழங்கி மரியாதை செய்தார். இதற்காகவே சுவாமி தேசிகன் தாம் தேவப்பெருமாளால் அருளப்பட்ட சந்தோஷத்தில் திருச்சின்னமாலை என்கிற பிரபந்தத்தை அவருக்காக 10 பாசுரங்களால் பாடினார். ஆகையால் அந்த திருச்சின்னமாலை என்கிற பிரபந்தத்திற்காகவே கருடோத்சவத்தன்று தேவப்பெருமாள் சுவாமி தேசிகனை விசேஷமாக மரியாதை செய்கிறார் என்பது ஒரு ஐதிஹ்யம். பிற்காலத்தில் அதுவும் தடைப்பட்டு பிறகு குமாரவரதாச்சாரியார் அதை மீண்டும் ஸ்தாபித்து அங்கு பெரிய காஞ்சியில் திவ்ய பிரபந்தம் பாட வேண்டும் என்பதை மீண்டும் ஸ்தாபித்தார். இது தேசிகனுடைய திருவுள்ளமாகும். ஆகையால் நின்று போனதை திருப்பி ஸ்தாபித்ததற்காகவும் இந்த மரியாதை மீண்டும் கருடோத்சவத்தன்று குமார வரதாச்சாரியரே செய்வித்தார் என்பதாக விருத்தாந்தம். ஆகையால் இது திருச்சின்னமாலை என்கிற பிரபந்தத்திற்காக இந்த மரியாதை கருடோத்சவத்தன்று விசேஷ மரியாதை சுவாமி தேசிகனுக்கு. இரண்டு ஆச்சு. மூன்றாவதாக அர்த்த பஞ்சகம் என்கிற பிரபந்தத்திற்காக பஞ்சம தினத்தில் தேவப்பெருமாவுடைய பிரம்மோத்சவத்தின் பஞ்சம தினம் ஐந்தாவது தினத்தில் இந்த மரியாதை சங்கையை வைத்து ரசிக்கலாம். அர்த்த பஞ்சகம் ஐந்தாவது உற்சவம், அர்த்த பஞ்சகம் பஞ்சம தினம் என்ற சங்கையை வைத்தும் ரசிக்கலாம். அதோடு கூட ஐந்தாவது தினம் பிரம்மோத்சவத்தின் ஐந்தாவது தினம் தேவப்பெருமாவுக்கு நாச்சியார் திருக்கோளம், தாயார் திருக்கோலத்திலிருந்து வழி சுவாமி தேசிகனுக்கு மரியாதை செய்கிறார் தேவப்பெருமாள். அன்றைய தினம் தாயார் ஸ்ரீ ஜடாரூடியுடன் தேவப்பெருமா எழுந்து வழி தேசிகனுக்கு மரியாதை செய்கிறார். அர்த்த பஞ்சகம் என்பதில் அர்த்த பஞ்சகம் என்ற பிரபந்தத்திற்காக ஐந்தாவது தினத்தில் மரியாதை என்பது இன்னொரு விதமாகவும் ரசிக்கலாம். அந்த அர்த்த பஞ்சகத்தில் அமலனவியாத சுடர் என்று ஆரம்பித்து கமலையுடன் அரசாளம் கரிகிரி மேல் காவலனே என்று பாடி தொடர்ந்து பிராட்டியுடன் கூடிய திருமாலை வரதனை பாடிக்கொண்டு கடைசியில் தன் திருமாதுடனே தான் தனியரசாய் உரைகின்ற அந்தமில் பேரின்பத்தில் அடியவரோடமே சேர்த்து என்பதாக பாடுகிறார் சுவாமி தேசிகன். எனவே அங்கு பிராட்டியுடன் கூடிய திருமாலை அந்த பத்து பாசுரங்கள் தொடர்ந்து பாடி வருவதால் அந்த நாச்சியார் திருக்கோலத்தில் மரியாதையானது அர்த்த பஞ்சகம் என்கிற பிரபந்தத்திற்கானது என்பது மிகவும் ரசிக்கத்தக்கதானது. ஆக மூன்றாச்சு. நாலாவதாக மெய்விரதமான்மியம் என்கிற பிரபந்தத்திற்காக ஒன்பதாம் தேவப்பெருமாவுடைய ஒன்பதாம் உற்சவத்தில் புண்ணியகோட்டி விமானத்துடன் தூப்புள் சுவாமி தேசியன் சன்னதிக்கு வந்துருளி தேசியனுக்கு விசேஷ மரியாதை செய்கிறார். எப்படி எனில் அஸ்திகிரி மாகாணத்தில் சுகலேசமின்ய சூழ்வினை தீர்க்க துணிந்தேனார் அகலாத வன்புடன் கொண்ட அயமேதவேல் மேல் புகழோங்கு பொன்மலை என்னதோர் புண்ணிய கோட்டியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சிடர் தோன்றியதே என்கிற பாசுரத்தை இப்பிரபந்தத்தில் மட்டுமே அருளியுள்ளதால் புண்ணிய கோட்டி விமான சப்தத்துடன் இப்பிரபந்தத்தில் மாத்திரமே அருளிகிறார். அதனால் இந்த புண்ணிய கோட்டி விமானத்துடன் ஒன்பதாம் உற்சவத்தன்று தூப்புள்ளில் இறங்கி சுவாமி தேசியனுக்கு விசேஷ மரியாதை செய்வதால் இது அஸ்திகிரி மகாத்மத்தில் கூறப்பட்டுள்ளதால் இந்த மரியாதை அஸ்திகிரி மகாத்மம் என்ற பிரபந்தத்திற்கானது என்பதாக அன்வயம் செய்து ரசிக்கலாம். இது நாலு. ஐந்தாவதாக பன்னிருநாமம் அத்தியன உற்சவம் பத்து நாள், பத்து திருநாட்கள், வைகுண்ட ஏகாதசியிலிருந்து பத்து நாட்கள் திருவாய்மொழி திருநாள் என்பதாக கூறுவர். இந்த பத்து நாள் முடிந்த பிறகு இயற்பா பதினோராவது நாள், பன்னிரெண்டாம் நாள் தேசிக பிரபந்த சாற்று முறை. அந்த பன்னிரெண்டாவது நாள் அனுஷ்டான குல உற்சவம் கண்டருளி தேவப்பெருமாள் ஸ்ரீபாஷ்யகாரருடன் தூப்புள் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எழுந்துருளி தேசிகனுக்கு விசேஷமான மரியாதைகள் செய்கிறார். இதுவும் சங்கே எப்படி அர்த்த பஞ்சகம் பஞ்சம தினத்தில் பிரம்மோத்சவத்தின் அஞ்சாவது தினத்தில் இந்த அர்த்த பஞ்சகத்திற்காக தேசியனுக்கு மரியாதை என்று கூறப்பட்டதோ அதே சங்கி வைத்து கூறப்பட்டதோ அதே போன்று பன்னிருநாமம் என்ற பிரபந்தத்திற்காக அத்தியன உற்சவத்தில் உற்சவம் முடிந்து இரண்டாம் நாள் மொத்தமாக பன்னிரெண்டாவது நாள் வைகுண்ட ஏகாதசியிலிருந்து பன்னிரெண்டாவது நாள் என்று சங்கியாக பன்னிருநாமம் என்ற பிரபந்தத்திற்காக இந்த தினத்தில் அனுஷ்டான உற்சவத்தன்று தேவப்பெருமாவிடத்திலிருந்து தூப்புள் சுவாமி தேசியனுக்கு விசேஷ மரியாதை. இதை இன்னொரு விதமாகவும் ரசிக்கலாம். பன்னிருநாமம் என்கிற பிரபந்தத்தில் தனியனில் கார்கொண்டவேணியன் பாதாம்புயத்தை கருத்தில் வைத்து ஏற்கொண்ட கீர்த்தி ராமானுசரனை சிரத்தில் தொழும் சீர்கொண்ட தூப்புள் திரிவேங்கடாரியின் சீர்மொழியை ஆர்கொண்டு ஓட்டுனும் அம்மாள் பதத்தை அடைவிக்குமே என்பதாக சாதிப்பதால் அத்தனியனில் கார்கொண்டவேணியன் தேவப்பெருமாள் ஏற்கொண்ட கீர்த்தி ராமானுசன் ஸ்ரீபாஷ்யகாரர் சீர்கொண்ட தூப்புள் திரிவேங்கடாரியன் சுவாமி தேசிகன் இம்மூவரையும் சேர்த்து இத்தனியனில் பாடியுள்ளதால் இந்த மூவரும் அனுஷ்டான குல உற்சவத்தன்று சேர்வர். சேர்த்தியானது ரொம்ப விசேஷமானது. தேவதா சார்வபோமன் தேவப்பெருமாள், யதி சார்வபோமன் ஸ்ரீபாஷ்யக்காரர், கவி சார்வபோமன் சுவாமி தேசிகன் இந்த மூணு பேருடைய சேர்த்தி மிகவும் விசேஷமானது, ஆச்சரியமாக ஆச்சரியமான உற்சவம், அனுஷ்டான ஒரு உற்சவம், சம்பிரதாய ஒரு உற்சவம். அத்தினத்தில் சுவாமி தேசிக்கு மரியாதை. இது பன்னிருநாம பாட்டில் பன்னிருநாம பிரபந்தத்தில் தனியனாக வருவதால் அனுஷ்டான குல உற்சவத்து அன்று இந்த மரியாதை நடைபெறுவது இந்த பன்னிருநாமத்திற்காகவே என்பதாக அன்வயம் செய்து ரசிக்கலாம் நான். ஆக இதில் ஐந்து பிரபந்தத்திற்காச்சு மரியாதைகள். அடுத்து அடைக்கலப்பத்து என்ற பிரபந்தத்திற்காக சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் சன்னதிக்கு எழுந்து வழிபெற்றுக் கொள்கிறார். இந்த மரியாதை விசேஷ மரியாதைகள். அடைக்கலப்பத்து என்பது போய்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அரைக்கலப்பத்து என்ற பிரபந்தத்திற்காக சுவாமி தேசிகன் எழுந்துள்ளதான் இந்த பிரபந்த இந்த மரியாதைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஐந்து மரியாதைகளில் தேவப்பெருமாள் அவருடைய சன்ன தேசிய சன்னதிக்கு எழுந்துள்ளி பெற்றுக்கொண்டார். அடைக்கலப்பத்து என்பதால் சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளின் திருவடியை அடைந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் இது அடைக்கலப்பத்து என்கிற பிரபந்தத்திற்காக புரட்டாசி சிரவணத்தன்று சுவாமி தேசிகன் தேவப்பெருமாவுடைய தங்க பள்ளத்தில் உயர்ந்ததான பள்ளத்தில் எழுந்தருளி தேவப்பெருமாளை அடைந்து பிறகு சரணாகதி சம்பிரதாயத்தை ஸ்தாபித்ததற்காக தேவப்பெருமாளிடத்திலிருந்து விசேஷ மரியாதையை பெற்றுக்கொள்கிறார். அடைக்கலப்பத்து என்பதால் அவருடைய திருவடியை அடைந்து அந்த விசேஷ மரியாதைகளை பெற்றுக்கொள்கிறார். தேவப்பெருமாவும் மிகவும் சந்தோஷித்து சுவாமி தேசிகனை பகுமானித்து அவருடைய தங்கப்பள்ளத்திலே மீண்டும் தூக்குள் எழுந்து நடத்த செய்கிறார். ஆக இப்படி ஆறு பிரபந்தத்திற்காக ஆறு நாட்கள் அதாவது ஆறு உற்சவங்களில் சுவாமி தேசிகனுக்கு தூக்குள் சுவாமி தேசிகனுக்கு தேவப்பெருமாள் மரியாதை செய்கிறார் என்பதை பார்ப்போம். இதை சுருக்கமாக மீண்டும் பார்ப்போம். சித்ரா பௌர்ணமி உற்சவ திருமுகாலில் வைஷ்ணவி தினசரி என்கிற பிரபந்தத்திற்காக மரியாதை. தேவப்பெருமாளுடைய பிரம்மோற்சவத்தின் மூன்றாவது திருநாளான கருடோற்சவத்தன்று திருச்சின்னமாலை என்ற பிரபந்தத்திற்காக சுவாமி தேசிகனுக்கு மரியாதை. தேவப்பெருமாளுடைய ஐந்தாம் உற்சவம் நாச்சியார் திருக்கோலத்தன்று அர்த்த பஞ்சகம் என்கிற பிரபந்தத்திற்காக தூப்பூல் சுவாமி தேசிகனுக்கு மரியாதை. தேவப்பெருமாளுடைய ஒன்பதாம் உற்சவம் புண்ணியகோட்டி விமானம் அன்றைய தினம் அஸ்திகிரி மகாத்மம் என்ற பிரபந்தத்திற்காக தூப்பூல் சுவாமி தேசிகனுக்கு மரியாதை. ஐந்தாவதாக பன்னிருநாமம் என்கிற பிரபந்தத்திற்காக அனுஷ்டானகுல உற்சவத்தன்று ஸ்ரீபாஷ்யகாரருடன் தூப்பூல் சுவாமி தேசிகன் சன்னிதிக்கு எழுந்துள்ள தேவப்பெருமாள் சுவாமி தேசிகனுக்கு மரியாதை செய்கிறார். ஆறாவதாக அடைக்கலப்பத்து என்கிற பிரபந்தத்திற்காக சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் சன்னதிக்கு எழுந்துள்ளி விசேஷ மரியாதைகளை பெற்றுக் கொள்கிறார். ஐந்து உற்சவங்கள் தேவப்பெருமாள் தூக்குழு சுவாமி தேசிகன் சன்னதிக்கு எழுந்துள்ளி விசேஷ மரியாதைகள் செய்கிறார். ஒரு உற்சவம் புரட்டாசி சிரவணத்தன்று மங்களாசாசன உற்சவத்தன்று அடைக்கலப்பத்து என்பதால் சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளை அடைக்கலமாக அடைந்து விசேஷ மரியாதைகளை பெற்றுக் கொள்கிறார். ஆக ஆறு பிரபந்தத்திற்காக ஆறு நாட்கள் பூப்புல் சுவாமி தேசிகனுக்கு தேவப்பெருமாவுடைய மரியாதைகள். பூப்புல் சுவாமி தேசிகனுக்கே அசாதாரணமாக இந்த ஆறு நாட்களும் ஆறு திருநாட்களும் பஞ்சமுத்திரையுடன் ஸ்ரீசடாரி மரியாதையாகும். ஒவ்வொரு உற்சவத்தில் தேசியின் மங்களாசாசன உற்சவம் திருநக்ஷத்திரத்தன்று தேவப்பெருமாவுடைய பவித்ரம் சந்தனம் மாலை பரிவட்டம் ஸ்ரீசடாரி இவ்வளவும் ஆகும். இப்படியாக அவரை விசேஷமாக பகுமானிக்கிறார். ஒன்பதாம் உற்சவம் புண்ணியகோட்டி விமானத்தன்று பரிவட்டம் மாலை ஸ்ரீசடாரி. கருடோற்சவம் ஐந்தாம் உற்சவம் சித்ராபூர்வம் இவைகளில் மாலை ஸ்ரீசடாரி. அனுஷ்டானங்கள் உற்சவத்தன்று பரிவட்டம் மாலை ஸ்ரீசடாரி. இப்படியாக மரியாதைகள் செய்கிறார். விசேஷமாக தேவப்பெருமாளுக்கும் சுவாமி தேசிகனுக்கும் நடக்கிற அனைத்து உற்சவமும் மிகவும் விசேஷமானது. அதிலும் தேவப்பெருமாளும் சுவாமி தேசிகனும் இளைஞர்கள் இருக்கிற சேர்த்தியானது மிகவும் விசேஷமானது. இந்த சேர்த்தியானது ஆறு திருநாட்களே தூப்புள் சுவாமி தேசிகனுடன் ஆறு திருநாட்களே ஏற்படுகின்றன. இந்த ஆறு திருநாட்களும் சம்பிரதாயத்தில் மிகவும் விசேஷமான திருநாட்கள், மிகவும் உயர்ந்ததான உற்சவங்கள். எனவே இந்த ஆறு உற்சவங்களிலும் அனைவரும் கலந்து கொண்டு அன்வைத்து அவரவர்களுக்கு முடிந்தவரை கைங்கரியங்களை செய்து தேவப்பெருமானுடைய அனுகிரகம் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தையும் பெற்று இன்புறுவோமாக. மாநிலமும் தாம் வாழ, நான்மறைகள் தாம் வாழ, மாநகரின் மாறன் மறை வாழ, ஞானியர்கள் சென்னியணி சேர்த்தூப்புள் வேதாந்த தேசிகனே இன்னொரு நூற்றாண்டிரும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.